ശ്രീമണ്ണൂതനരംഗനാരേത്രാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണാരേത്രാട് സംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗദീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീശയോഗീന്ദ്രഹയാസ്യപദസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധിപര്യന്തരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സഭായൈ നമഃ. തെളിയാത മറൈനിലങ്ങൾ തെളിகின்றோமே என்ற தலைப்பில் நாம் இன்று ஆச்சாரிய பரம்பரையினுடைய அனுசந்தான கிரமத்தை பற்றி சுவாமி தேசிகன் எப்படி அருளி செய்திருக்கிறாரோ அப்படி அனுபவிக்க காத்துக்கொண்டிருக்கின்றோம். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கி யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளார் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று வலை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தின் பேர்ல நமக்கு கிடைத்த பெரும் பேரு எப்படி இருக்கின்றது என்பதை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தின் மூலமாக அருளி செய்கிறார். ஆச்சாரியம் மனசா தியாத்வா மந்திரம் அத்யாபயேத் குருஹு யதாஹ்யயம் ஸ்வசிஷ்யேப்யஹ ரஹஸ்யம் தாதுமிச்சதி ததா ததா அனுசந்தியாத் சம்யக் குரு பரம்பராம் அப்படின்னு சில பிரமாண ஸ்லோகங்கள் இருக்கு. ஆச்சாரியம் மனசா தியாத்வா, ஆச்சாரியனை மனதால் தியானித்து, மந்திரம் அத்யாபயேத் குருஹு மந்திரத்தை நமக்கு அனுகிரகித்தவராக இருக்கக்கூடிய குருஹு, ஸ்வசிஷ்யேப்யஹ ரகசியம் தாதுமிச்சதி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த ரகசியமான விஷயங்களை போதிக்க எவரொருவர் விரும்புகின்றாரோ அவரவர்களுடைய குரு பரம்பரையை நன்றாக அனுசந்தானம் செய்த பிறகு ரகசியார்த்தங்களை உபதேசிப்பது என்பது சாலச்சிறந்ததாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரிய பரம்பரைக்கு அவ்வளவு ஏற்றம் இருக்கு. சம்பாஷ்ய இத்தியாதி கௌதம சூத்திர கண்டம் நம் லேச்சாசுச்சியம் தார்மிகை சக சம்பாஷேத. இப்போ யார் யாரிடத்துல எப்படி நாம் சம்பாஷணம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கும் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் செய்து சம்பாஷணம் பண்ண வேண்டும் என்பதாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுறது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அவகாசம் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்றதுக்காக ஏற்பட்டு இருக்கிறது. கோஹ்யேவ அந்யாத் கப்ராண்யாத் அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். பிராணபூத்தனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை முதல்ல ஸ்தோத்திரம் பண்றோம். என்னுயிர் தந்தளித்தவரை, இந்த லோகத்துல நம்மை பிறப்பிக்க செய்ததே ஒரு பெரும் பாக்கியம். எம்பெருமான் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு அனுகிரகித்திருக்கின்றான். இந்த லோகத்துல ஒரு உயிரை கொடுத்து நம்மை பிறப்பிக்க செய்து என்னுயிர் தந்தளித்தவரை, அதுவும் நமக்கு இருக்கக்கூடிய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதிகளோடு சம்யக் ஞானம் உண்டாகும்படியாக நமக்கு உபதேசித்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அளித்தவரை. சாரபோதியில ஒரு அழகான பிரமாண ஸ்லோகம் இருக்கு இந்த இடத்துல. அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனும் ததோ விதுகு. அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனும் ததோ விதுகு. பிரமாண வாக்கியம், வேத வாக்கியம். லப்த சத்தா, நல்ல இருப்பை ஏற்படுத்தி கொடுத்தவராக இருக்கக்கூடியது நம்முடைய ஆச்சாரியருடைய திவ்ய கடாட்சம். அப்போ என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு, அப்படி என்னை ரட்சித்தவர் நல்ல நிலைமையில் கொண்டு நல்ல வழியிலே நல்ல உபதேசங்களை செய்து என்னை நல்ல வழியிலே கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட சாக்ஷாத் ஆச்சாரியன் சரணம்புக்கு, அவரை சரணமாக ஆசிரயித்து. சம்பிரதாயத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்கு, ஆச்சாரிய பிராச்சாரிய ததாச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பரம்பரையே நம்ம அனுசந்தானம் பண்ணணும். நாம் வேறொரு ஆச்சாரியனிடத்திலே சமாசரண பரநியாசாதிகளை செய்து கொண்டோம், ஆகையினாலே அதன் பிறகு அந்த பீட்டத்திலே எழுந்தருளின ஆச்சாரியர்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. அது மகா பாபம். அது இவருக்கு என்ன தெரியும், அந்த சுவாமி பெரிய மகானா எழுந்தருளி இருந்தார், அவரிடத்துல நான் சமாசரண பரநியாசாதிகள் எல்லாவற்றையும் பண்ணிக்கொண்டேன், இந்த சுவாமிக்கு அவ்வளவு போராது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா சில பேர். அதெல்லாம் மகா பாபம். எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷம், எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் பேர்ல அந்தந்த பீட்டத்தை அவரவர்கள் அலங்கரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு நாம எம்பெருமான் திருவடிகளை அடைகிறோம். அந்த முன்னிட்டு கொண்டுன்னு சொன்னமே யார் யார் மூலமாக, ஆச்சாரியன் பிராச்சாரியன் ததாச்சாரியன், ஏன்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அப்படின்னு சொன்ன சம்பிரதாயம் இல்லையா நம்மளுது. அப்போ லக்ஷ்மிநாதன் பர்யந்தம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது எப்படி? அப்போ அவர் குருக்கள் நிறையடைவே வணங்கி, அப்ப அவர் குருக்கள் சாட்சாத் ஆச்சாரியருடைய குருக்கள், அதாவது எம்பெருமானாருக்கு பிற்பட்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். இப்ப எம்பெருமானாருக்கு பிற்பட்டு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லோரையும் ஸ்தோத்திரம் செய்து அவர்களுடைய கோஷ்டியை தத்குரு தத்குரு இந்த கிரமத்தில், நம்முடைய சாட்சாத் ஆச்சாரியன் அவருக்கு குரு அவருக்கு குரு அவருக்கு குரு, இப்படி எம்பெருமான் திருவடி பர்யந்தம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இப்போ அருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல், பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல். இப்போ இந்த தத்குரு தத்குரு கிரமேண நமஸ்கரித்து அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான, அதுவும் பெரும்பூதூரிலே அவதரித்தவராக இருக்கக்கூடிய வள்ளல், அதுவும் திருக்கோட்டியூர் நம்பியினாலே உபதேசிக்கப்பெற்றவராக இருக்கக்கூடிய வள்ளல், உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன, மந்திர ரத்னங்கள் எல்லாவற்றையும் உபதேசமாக பெற்ற வள்ளல், அதுவும் தன்னை ஆசிரியித்த சர்வ ஜனங்களுக்கும் அனாயாசேன உபதேசித்த வள்ளல், திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே அவர் பெற்ற ரகசியார்த்தங்களை சர்வ ஜனங்களும் பெற வேண்டும் என்று அனாயாசேன உபதேசித்த வள்ளல், அதுவும் எப்படி உபதேசித்தார், கத்யாதி முகத்தினாலே, சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம்னு சொல்லக்கூடிய கத்தியங்கள் மூலமாக அவைகளுடைய அர்த்தத்தை ரொம்ப விஸ்தாரமாக காண்பித்த வள்ளல். இப்போ குரு பங்கிய அனுசந்திக்கிறதுக்கு எது வியாஜமா இருக்கு, இந்த மாதிரியான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டதுனால குரு பங்கிய நாம் சர்வதா நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப யாரு, எம்பெருமானாருக்கு ஆச்சாரியர்கள், அதே மாதிரி எம்பெருமானருக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர்கள்ல சிறந்தவராக இருக்கக்கூடிய பெரிய நம்பி, என நன்னரியை அவர் குறைத்த உய கொண்டார். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் ஆளவந்தார் மணக்கால் நம்பி. இப்படி எல்லோரும் இல்லையோ, நாதமுனி, உய கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார், இந்த கிரமத்துல இது இப்படியே பின்னோக்கி செல்லணும். எம்பெருமானார், பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய கொண்டார், நாதமுனிகள். அது மட்டும் இல்ல, இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. நாதமுனி சடகோபன் சேனைநாதன் எப்படி பாருங்க. சுவாமி தேசிகன் எதிராத சப்தத்தில கமப்பியாத்தியம் குரும் வந்தேல ஆரம்பிச்சு பிரணாமம் லக்ஷ்மண முனிகி அப்படின்ற பரியந்தம் பெருமாளிலிருந்து எம்பெருமானார் பரியந்தம் சாதித்திருப்பார். நாம இந்த பாசுரத்தின் மூலமாக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், பிரணாமம் லக்ஷ்மண முனிகி தொடக்கமாக பின்னோக்கி கமப்பியாத்தியம் குரும் வந்தே அது பரியந்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நன்னறியை அவர் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி, நன்னறியை அவர் குறைத்த உய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனநாதன். இப்போ எம்பெருமான் பிராட்டி இவர்கள் இருவரும் சேர்ந்து விஸ்வக்சேனருக்கு சேனைநாதன் என்று சொல்லக்கூடியதான விஸ்வக்சேனருக்கு உபதேசித்தருளினார்கள். அதன் பிறகு விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு, நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு, நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு, உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கு, மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு, ஆளவந்தார் பெரிய நம்பிகளுக்கு, பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு என்று இந்த கிரமம் உபதேச பரம்பரை. அப்ப இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அறைகின்றேனே, அவனுடைய சரணமாக அவனுடைய திருவடிகளை பற்றிக் கொள்கிறேன் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரையினுடைய அனுசந்தானத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே சாதித்திருக்கிறார். இந்த பாசுரம் ரொம்ப மிகச்சிறந்த பாசுரம், பல சூக்ஷ்மமான அர்த்தங்கள் நிறைய இருக்கு. அவளுடைய சரித்திரங்கள்லாம் இந்த பாசுரத்துல நாம் விவரித்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் நாமோ இந்த தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்ற தலைப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது வாட்ஸ்அப்ல பண்ணக்கூடிய ஒரு உபன்யாசம் அப்படின்றபடியினால 10 நிமிடங்கள் 12 நிமிடங்களுக்கு மிகாமல் இந்த உபன்யாசங்களை அனுபவிக்க காத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னோம். ஆகையினால இதற்கு மேலும் இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாவற்றையும் பெரியோர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.